பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் பந்துகள், பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் பந்துகள். உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள், அந்த கண்ணன் பிம்பங்களே. பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் பந்துகள். பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள்.